ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕಗೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರಿಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ವ್ಯಕ್ತಾವ್ಯಕ್ತ ಅಕ್ಷರವರತಮಃ ಕಾಲವೈಕುಂಠಜೀವೈಃ ತತ್ವಗ್ರಾಮಃ ಸಹ ಭಗವತೇ ತವಾದ್ಭುತತ್ರಿಂಶದಾತ್ಮಾ ದಿವ್ಯಃ ಕನ್ಯಾವ್ರತಪರಸುಧಾಸ್ಯಂದಿ ಸೂಕ್ತಿಪ್ರಬಂಧೋ ದೇವೀ ಗೋದಾ ದದತು ಗುರವಃ ಶ್ರೀನಿಧಿಶ್ಚ ಶ್ರಿಯಂ ನಮಃ. ನೀಲಾತುಂಗಸ್ತನಹರಿತಟೇ ಸುಪ್ತಮುದ್ಬೋಧ್ಯ ಕೃಷ್ಣಂ ಪಾರಾರ್ಥ್ಯಂ ಸ್ವಂ ಶ್ರುತಿಶಿರಶಿರಸಿದ್ಧಮಧ್ಯಾಪಯಂತೀ ಸೋಚ್ಛಿಷ್ಟಾಯಾಂ ಸ್ರಜನಿಗಳಿತಂ ಯಾಬಲಾಹತ್ಕೃತ್ಯ ಭುಂಕ್ತೆ ಗೋದಾ ತಸ್ಯೈ ನಮಯಿತಮಿತಂ ಭೂಯ ಏವಾಸ್ತು ಭೂಯಃ. மாரிமழை முழஞ்சில் மண்ணிக்கிடந்துரங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேறிமயிறு பொங்க வெப்பாடும் பேந்துதறி மூறு நிமர்ந்து முழங்கிப் புறப்பட்டு போதருமா போலே நின் பூவைப்பூவண்ணா உன் கோயில் நின்னிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோரும்பாவாய். திருப்பாவையிலே 23வது பாசுரமாக அமைந்திருப்பது மிகவும் முக்கியமான பாசுரமாக கருதப்படக்கூடிய இந்த பாசுரத்திலே நீ பூவை பூவண்ணா என்பதாக திருநாமத்தின் பெருமையை சொல்லுகிறாள் ஆண்டாள். இதனுடைய திருப்பாவையை நாம் பார்க்கும் பொழுது பாசுரத்தினுடைய பதபதார்த்தத்தை நாம் முதலிலே பார்க்க வேண்டும். பூவை பூவண்ணா, காயாம்பூவின் வண்ணா நிறமுடைய பெருமானே, நீ மாறி நீர் மழைக்காலத்திலே மலையிலிருக்கும் முழஞ்சில், முழஞ்சில் என்றால் குகையிலே மண்ணி நிலைத்து கிடந்து படுத்து உறக்கம் முற்ற சீரிய வீரிய சிறப்புடைய சிங்கம், சிங்கமானது அறிவுற்று, அறிவுற்று என்றால் தூக்கத்தை விட்டு தீ விழித்து தீயை போன்று விழிகளை செய்து வேறிமயிர் பரிமளமுள்ள மயிர்கள் போக சிலிர்த்து கொள்ள எப்பாடும் எல்லா அங்கப்பிரசேதிகளும் பெயர்த்து அசையலுற்று உதறி அங்கங்களை விரித்து கொண்டு மூறி நிமிர்ந்து சோம்பல் இருப்பதாலே அந்த சோம்பலை தவிர்த்து முழங்கி கர்ஜித்து கொண்டு புறப்பட்டு இடத்தை விட்டு போதருமா போலே வருமாறு போலே கோயில் உமது திருக்கோயிலை விட்டு இவ்விடமே இந்த தன்மையான இடத்திலே எழுந்தருளி அழகிய அமைப்புற்ற சீரிய உயர்ந்ததான சிங்காசனத்தில் சிம்மாசனத்திலே இருந்து வீற்றிருந்து நாங்கள் யாம் வந்த காரியம், நாங்கள் எந்த காரியத்திற்காக வந்தமோ அதை ஆராய்ந்து பரிசீலனை செய்து அருள் அனுகிரகிக்க வேண்டும் என்பதாக இந்த பாசுரத்திலே பிரார்த்திக்கிறார். போன பாசுரத்திலே அங்கண்மா ஞாலத்தரசர் என்ற பாசுரத்திலே தாங்கள் வருவதை முன்னம் உணர்த்தினார். இப்பொழுது இங்கே கண்ணன் வரும் அழகை வர்ணிக்கிறார் இந்த பாசுரத்திலே. இதை சொல்லும் பொழுது எப்படி இருக்கு, இதிலே நிருசிம்மாவதாரத்தை பற்றி சொல்லுவார்கள், மற்றும் இதிலே பல விஷயங்களை ஆண்டாள் வைத்து சொல்லுகிறாள். என்னவென்றால், இதை சொல்லும் பொழுது இந்த பாசுரத்திலே தயே விருஷகிரீஷிதுஹு தனுஜடிம்ப தத்தஸ்தனா சரோஜ சதிருஷா திருஷா சமுதிதா கிருதி திருஷ்யசே. எப்படி இருக்கு பூவை பூவண்ணா, பூவை பூவண்ணா என்று சொல்லும் பொழுது அது காயாம்பூ என்று சொல்லக்கூடிய மலரை குறிக்கிறது. அதை சொல்லும் பொழுது அததி குச்ச சச்சாயம் அஞ்சிரோ அஞ்சிதோரஸ்தலம் ஸ்ரீயா அஞ்சனாச்சலசங்காரம் அஞ்சலிர் மமகாகதாம் என்பதாக அந்த பூவினுடைய அழகு எவ்வாறாக இருப்பதோ அதை போன்றவன், அந்த காயாம்பு மலர் போன்றிருக்கக்கூடியதான எம்பெருமானுடைய திருமார்பிலே பிராட்டியுடன் இருக்கக்கூடியதான அந்த பிராட்டியும் சேர்த்து மங்களாசாசனம் செய்கிறார். இப்படி இந்த பாசுரத்தினுடைய பெருமை என்னவென்றால், கண்ணனோடு சேர்ந்து பக்தி ஞானங்கள் வேண்டும், பருக வேண்டும் என்பதற்காக இந்த பாசுரத்திலே பிரார்த்திக்கிறார். என்ன அப்படி என்றால், இந்த பாசுரத்திலே மாறி மழைமுழஞ்சில் யசோதை இருக்கக்கூடியதான யசோதையினுடைய இளஞ்சிங்கத்தை இந்த பாசுரத்தின் வாயிலாக எழுப்புகிறார். என்ன பெருமை அப்படின்னா, இந்த எம்பெருமான் எப்படி இருக்கான் என்றால், யானை போன்றும் சிங்கத்தை போன்றும் புலியப் போன்றும் எருதைப் போன்றும் அழகாக கம்பீரமாக, இப்படியெல்லாம் இருக்கக்கூடியதான அந்த அழகை பார்ப்பதற்காக நடக்கக்கூடிய அந்த எம்பெருமானை எழுப்பி நடக்க வேண்டும். எப்படி அந்த நடையடைகள் இருக்கு, கஜசிம்ம கதிர்வீரோ சார்தூல விருஷபோபமௌ அப்படின்னு ராமாயணத்திலே சொல்வது போல, அந்த நடை அழகை பார்ப்பதற்காக அந்த அழகை காட்டிக்கொண்டே நடை அழகை பார்த்துவிட்டால் எங்களுடைய பாவை நோன்பு சரியாக செய்து முடியாத, இதை நீ பார்க்க வேண்டும், இதை பார்க்கலன்னா எங்களுடைய பாவை நோன்பானது சரிவர முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியதாக, இப்படி இருக்கக்கூடிய அந்த அழகை பார்க்க வேண்டும். ஒரு சிங்கம் மாறி மழை முழஞ்சில் ஒரு சிங்கம் கிளம்பி வருவதைப் போன்ற அழகை நாம் ராமாவதாரத்திலே பார்த்திருக்கலாம், சேவித்திருக்கலாம். அதே அழகை கிருஷ்ணாவதார காலத்திலே சேவித்திருக்கலாம். ஆனால் நாம் இப்பொழுது இந்த கலியுகத்திலே இந்த அழகை எல்லாம் எங்கே காண்பது, நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, இந்த அழகையெல்லாம் ஸ்ரீ ரங்கநாதனிடத்திலே பார்க்கலாம். இந்த சிம்மகதி, ரிஷபகதி, கஜகதி, இதையெல்லாம் நாம் அந்த நம்பெருமான் பக்கலத்திலே பார்க்கக்கூடியதான ஒரு அழகு. அப்பேற்பட்டதான அந்த அச்சாவதாரத்தில் இன்றும் நாம் இந்த அழகை பார்க்கலாம். இப்படி இருக்க இந்த பாசுரத்திலே ராமாவதார விஷயமாகவும் பார்க்கலாம், கிருஷ்ணாவதார விஷயமாகவும் பார்க்கலாம். இதில் ஒரு விஷயம் சொல்லுவார்கள், ராமனும் சீதையும் பிராட்டியும் சித்திரகூடத்திலே மந்தாகினி நதிக்கரத்திலே இந்த நதியினுடைய ஓரத்திலே இருக்கும் பொழுது திடீர் என்று சீதை குலுங்க குலுங்க சிரித்தாளாம். என்னவென்று பார்த்து ராமன் கேட்டாலும், எதற்காக சிரிக்கிறீர்கள் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லையாம். சீதா பிராட்டி சிறிது நேரம் கழித்து ராமன் என்ன பண்ணாராம், சிரிக்க ஆரம்பித்தாராம். அந்த இதை பார்த்துவிட்டு பிராட்டி கேட்டாலாம், என்ன அப்படின்னு. இரண்டு பேரும் ஒரு இடத்துல பார்த்தால் ஒரு யானை என்ன ஒரு அரச மரத்தினுடைய ஒரு பக்கம் மறைந்து கொண்டு வெக்கமுற்று இருந்ததாம். என்ன என்றால், அந்த ராமனுடைய நடையழகை தான் நடக்க வேண்டும் என்பதை அந்த யானை அபியசித்து கொண்டு அதை பார்த்து நடந்து பிராக்டிஸ் பண்ணித்தான். ராமர் மாதிரி நடக்கலாமே அப்படின்னு பார்க்கும் பொழுது அதற்கு வரலையாம். ஸோ அது வெக்கமுற்று என்ன பண்ணித்தான், அது அந்த அரச மரத்தினுடைய ஒரு பக்கத்திலிருந்து ஒழிஞ்சி இருந்து நின்றுதான். ஐயோ, இனிமே இந்த மாதிரி பண்ணிட்டோமே, நம்மளுக்கு வரலையே அப்படின்னு. அந்த மாதிரி மாறி மழமுழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து, இப்படி ராமாவதாரத்திலே பார்த்து அந்த அழகு நடை அழகு, வா போகு இன்னொரு ஹால் அப்படின்னு ஒரு ஆழ்வார் குலசேகர ஆழ்வார், ராமனை தசரதனை வா அப்படின்னு வரான், திருப்பியும் போன்னு வரோம். எதுக்கு வர சொன்னார், எதற்கு போ சொன்னார்னு தெரியாது. அப்படி அழகாக இருக்கக்கூடிய அந்த அழகை இவர்களெல்லாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக எழுந்தருளி இந்த சீரிய சிங்காசனத்திலே இருந்து நாம் கழிக்க வேண்டும். அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்திலே பிருந்தாவன காடுகளிலே ஒய்யாரமாக தனது தோழர்களோடு வருவதையும், அந்த தேனுகன் காளிங்கன் முதலியோர்கள் அழித்து குழலூதி திரிந்து கொண்டு இருப்பதைக் கண்டு அப்சரஸ்ரீர்கள் எல்லாம் என்ன பண்ணார்களாம், அப்பா இந்த மாதிரி அழக, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்மால் பார்க்க முடியலையே, அந்த எம்பெருமான் இந்த லோகத்தில் இருந்தால்தான் இதெல்லாம் செய்வார்களோ என்பதை சொல்லுகிறார். இனிமேல் இந்த நடமாட வேண்டாம், இப்படி ஒரு நடையா அழகா, இந்த அழகையெல்லாம் கிருஷ்ணன் வந்து பிருந்தாவனத்திலே நடப்பதாக சொல்கிறார். ஆழ்வார் சொல்கிறார், தேனுகன் பிளம்பன் காளியன் என்னும் தீப்புடுகள் அடங்க ஒழுக்கி காணகம்படி உலாவி உலாவி கடுஞ்சிருக்கண் குழலூதின போது மேனகையோடு திலோத்தமயரம்பை உருப்பசிரியர் வெள்ளி மயங்கி வானகம்படியில் வாய் திறப்பின்னி ஆடல் பாடலவை மாறித்தனமே. இப்படி அந்த இப்படி மாறி கிளந்துறங்கக்கூடிய அழகு, அதை பார்த்து அப்சர்ஸ் எல்லாம் அப்படியே நின்றார்கள், அங்கேயே அப்படியே நின்றுட்டார்கள். இப்படி ஒரு அழகா நடை அழகா எங்கே பார்க்க முடியும், இப்படி ஒரு அழகா இருக்கே அதுன்னு கானகம் படி உலாவி உலாவி, இந்த கானகத்தை எல்லாம் பிருந்தாவனத்திலே அப்படியே உலாவி கொண்டு குழல் ஊதின போது இருக்கக்கூடிய அழகு இருக்கே அப்பா, இது எங்கே பார்க்க முடியும் என்பதாக. இது இப்படி கிருஷ்ணாவதாரத்திலையும் அழகை சரையூ நதிக்கரையிலே காணலாம், ராமனுடைய நடை அழகை சரையூ நதிக்கரையிலே காணலாம் என்பதாக. ஏன்னா அயோத்தியா மக்கள் காட்டிற்கு ராமர் போகும் பொழுது அயோத்தியா நகரத்து மக்கள் அனைவரும் என்ன பண்ணார், உடம் வந்தனர். அப்படியே ராமனுடைய எல்லாரும் வந்து அங்கே தங்கி அந்த இரவை கழித்தனர். அனைவரும் அந்த இடத்திலே படுத்து கொண்டிருந்த பொழுது ராமன் சயனித்திருக்கும் அழகை காணலாம், அங்கே படுத்திருக்கக்கூடிய அழகு, அந்த சரையூ நதிக்கரையிலே படுத்திருக்கக்கூடிய அழகை காணலாம். அதுபோல கடலை நோக்கி சரணாகதி செய்வதற்காக ராமர் வந்து தர்ப சைனத்திலே கிடக்கக்கூடிய அழகை திருப்புல்லானிலே நாம் பார்க்கலாம். இப்படி அந்த ராமன் கிருஷ்ணன் அந்த எம்பெருமான் எப்படியெல்லாம் அழகையாக இருக்கிறான் என்பதை இந்த பாசுரத்தின் வாயிலாக சொல்லுகிறார். அப்படி வெகுண்டு வர மாறி மழை முழஞ்சில் இந்த பாசுரத்தினுடைய பல உட்கருத்துக்களிலே நாம் பார்க்கும் பொழுது திடீர்னு நம்மளுடைய பக்தஸ்ய பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நேர்ந்தால் திடீர்னு அந்த ஆபத்தை போர்ப்பதற்காக இப்படி மாறி முழ முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து, அப்படி விழித்து வெள்ளே வந்து நம்மளுடைய சாது சம்ரக்ஷணத்தை பண்ணக்கூடிய எம்பெருமான், இப்படியெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதன் மாதிரி ராமனுடைய நிற்கும் அழகு, படுத்த அழகு, சைனித்த அழகு, நடந்த அழகு, இதையெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி நிற்கும் அழகு, வாலியை வதம் செய்த பிறகு நின்று கொண்டிருந்த ராமனை தாரை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய ஒரு அழகு எப்படியெல்லாம் இருக்கார் என்பது. அதே மாதிரி ராவண வதம் ஆன பிறகு மண்டோதரி ராமனை பார்த்து பண்ணக்கூடிய ஸ்துதி. இப்படி தமச பரதோதாதா சங்கர சக்கர கதாதரஹா, இப்படி இருக்கக்கூடிய சங்கு சக்கரங்களுடன் காட்சி தரக்கூடியதான அழகு, நான்கு தோளுடன் இருக்கக்கூடிய ராமனை கண்டு அனுபவிக்கக்கூடியதான ஒரு அழகு. மாறி மழை முழஞ்சில் இப்படியெல்லாம் தன்னுடைய அந்த எம்பெருமானுடைய அழகை பார்க்க வேண்டும் என்பதற்காக நடை அழகை காண ஆசைப்படுகிறோம். அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், ஆயர் சிறுமிகள் எம்பெருமானுடைய நடை அழகை பார்க்க வேண்டும். அறிமுக நச்சூதன் என்று கிருஷ்ணன் நரசிம்மனாக வர வேண்டும். கிருஷ்ணன் நரசிம்மனாக அறிமுகன் அச்சுதன் கைமேலன் கை வைத்து என்பதாக ஆண்டாள் சொல்லுகிறாள் பாசுரத்திலே. இப்படி பாதுகளை சாற்றி கொண்டு பூமி அதிரும்படி நடந்து வர வேண்டும். அந்த வந்த அழகை நம் மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டெங்கும் அதிரப்புகுதக்கனா கண்டேன், இப்படி அதிரப்புகுதக்கூடியதான அழகு. இதே மாதிரி ராஜசூய யாகத்திலே கிருஷ்ணனுக்குத்தான் முதல் அக்ர தாம்பூலம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு இருந்தபொழுது அந்த கதையெல்லாம் தெரியும், இவருக்கு எப்படி கொடுக்கலாம், இவருக்கு என்ன பட்டாபிஷேகம் ஆயிருக்கா அப்படின்லாம் பார்க்கும் பொழுது சிசுபாலன் பண்ணும்பொழுது அதான் இந்திரன் வந்து கிருஷ்ணனுக்கு வந்து இந்த பட்டாபிஷேகம் பண்ணானே அது போராதா என்று சொல்லிக்கொண்டு பீஷ்மர் வந்து சீரிய சிம்ஹாசனத்தில் அப்படி சீரிய சிங்காசனத்தில் எழுந்தருள பண்ணி அவருக்கு அந்த அக்ரபூஜையை செய்த அப்படிப்பட்டதான அழகு. இந்திரன் இப்படி சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து இப்படி அந்த உதறிக்கொண்டு வரக்கூடிய அந்த அழகை பார்க்கும் பொழுது நமக்கு பலவிதமான விஷயங்கள் தோன்றுகிறது. இந்த அழகு எம்பெருமானுடைய நடை அழகு, முன்னழகு என்ன, பின்னழகு என்ன. இப்போ தேப்பெருமாள் முன்னாடி சேவிச்சாலும் ஒரு அழகு, பின்னாடி சேவிச்சாலும் ஒரு அழகு, நடந்து அந்த வேகமாக வரும்பொழுது எங்கே அந்த தேருக்கெல்லாம் எழுந்தருளும் பொழுது இருக்கக்கூடிய அழகு. ஏன்னா எல்லாரும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து மாதிரி அந்த புறப்பாடு ஆச்சரியமான தெல்லியார் பலர் கைதொழும் தேவனார் என்பதாக அந்த பாசுரத்தை தொடங்கும் பொழுது நம்முடைய ஆடிக்கொண்டே வரக்கூடியதான ஒரு அழகு. இப்படி அந்த வைகுண்ட லோகத்திலே இருக்கக்கூடிய ஆதிசேஷன், கருடன், விக்ஷசேனர் ஆகியவருக்கும் அடங்கி இருப்பக்கூடியதான் எம்பெருமான், வாணிரவரசன், வைகுந்த குட்டன், வாசுதேவன், மதுரை மன்னன், நந்தகோன் இளவரசு கோவலர் குட்டன், கோவிந்தன் குழலூதின போது, அந்த வைகுந்தத்திலே இருக்கக்கூடிய வைகுண்டத்திலே அரசனாக இருக்க வேண்டியதான எம்பெருமான் நித்தியசூரிகளுக்கு அடங்கி இளவரசனாக இருக்கிறாராம். வைகுண்டத்துக்கு அரசனாக இருக்க வேண்டிய எம்பெருமான் நித்தியசூரிகளுக்கு அடங்கி இளவரசனாக இருக்கிறாராம். அப்பெயர்பட்டதான நந்தகோபனுடைய அழகு அந்த குகாயாம் என்பதாக, அதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த அழகை பார்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். எப்படிப்பட்ட எம்பெருமான்? நீ பூவை பூவண்ணா, இந்த காயாம்பு நிறமாக இருக்கக்கூடியதான அடசி அந்த காயாம்பு பொன்னனை போற்றி நாம் மகிழ வேண்டும் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய ஒரு திரண்ட பொருள். இதில் உட்பொருள் என்னவென்றால், பலாச்சாரியர்கள் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறார்கள். உத்தமூர் சுவாமியுடைய வியாக்கியானத்தை பார்க்கும் பொழுது, திருவாராதனத்திற்கு கோயிலுள்ளே புகுந்த நாம் திருவாராதனம் செய்யும் பொழுது முதலிலே திருவா எம்பெருமானை எழுந்துருளப் பண்ணி ஹிருத்யாகம் என்பதாக ஒன்று செய்ய வேண்டும். அந்த ஹிருதய கமலத்திலே எம்பெருமானை தியானம் செய்து அது மனோரிதித்தபடி மேன்மையை ஆராதிப்பர். அது உள்ளே அந்த ஹிருதய கமலத்திலே எம்பெருமானை வீட்டிருக்கச் செய்து இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு போக்கியமாக பல ஆராதனங்கள்லாம் செய்து அதை மகிழ்ச்சியாக செய்த பிறகு அந்த ஹிருத்யாகம் எனப்படக்கூடிய அந்த ஹிருத்யாகத்தை செய்த பிறகு அதற்கு பிறகுதான் பாக்ய யாகம், பாக்ய திருவாராதனம். அதை வெளியிலே இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடியதான எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய மூர்த்திகளுக்கு தாம் சேகரித்து வைத்துள்ளதான எல்லா விஷயங்களையும் எடுத்து செய்வது. இப்படி ஆராதனை இங்கு ஹிருத்யாகத்தை உவந்து பாக்ய யாகத்திற்கு எழுந்தருள்வதாக பிரார்த்திக்கிறார். நீ ஹிருத்யாகத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானே பாக்யத்துக்காக நீ வர வேண்டும், அதான் மாரிமலை அப்படின்னா சுக துக்க வருஷத்திற்காக சரீரம். அது ஹிருதயம் செய்யும்பொழுது என்னது, நம்ம எம்பெருமானை அந்த ஹிருதயத்திலே எப்படி தியானம் பண்ண வேண்டும் என்றால், அச்சலத்வம் சாபேக்ஷ்ய என்பதாக, அசையாத மலை போல் அசையாது இருக்க வேண்டும். அதிலுள்ள ஹிருதய குகத்திலே அந்த குகாயாம் பிரவிஷ்ட, அந்த குகாயாம் பிரவிஷ்ட ஆத்மானவு அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த எம்பெருமானை இந்த குகையில ஹிருத்குகையில ஹிருதய கிரந்தியில இருக்கக்கூடிய எம்பெருமான், அதிலே இரண்டு சிங்கங்கள் இருக்கிறது. ஒன்று ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய பெடை, மற்றும் பரமாத்மா அப்படின்னு இருக்கக்கூடிய ஆண் சிங்கம், இரண்டும் இருக்கிறது. அப்படிப்பட்ட எம்பெருமானை நாம் வெளியில் தியானிப்பதற்காக, மாரிமழ முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறுமயிறு பொங்க வெப்பாடும் பேந்துதறி மூறி நிமிர்ந்து உழங்கி புறப்பட்டு போதருமா போலே நின் பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று நிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேடோரம்பாவாய். இப்படி அந்த கோயிலில் நின்றும் இங்கனே போந்தருளி, கோவிலில் இருக்கக்கூடிய எம்பெருமானே எழுந்திருந்து இந்த சிங்காசனத்திலிருந்து எங்களுக்கு அந்த பறையை அளிக்க வேண்டும் என்பதாக இந்த பாசுரத்தின் வாயிலை சொன்னார். கமலமுடன் வெள்ளிபுந்தூர் விளங்க வந்தால் வாழியே, காராணத்துழாய் காணத் தவதரித்தால் வாழியே, விமலவான் திருவாழி பூரத்தால் வாழியே, விட்டு சித்தன் வளத்தெடுத்த இளங்கிழியால் வாழியே, அமலதிருப்பாவையார் அளித்தருள்வாள் வாழியே, ஆகமூர் நெண்ணைந்து முண்டுரைத்தால் வாழியே, அமுதநாமரங்கனுக்கே மாலையிட்டால் வாழியே, ஆண்டாள்தம் நேடிகள் அனவரதம் வாழியே, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே, ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. Thank you.